விளையாடி பாப்போமா செல்லம் நீச்சலம் நீச்சலம் நீச்சலம் அச்சாரம் போட்ட பின்ன அச்சம் எதுக்கு பரிசம் போட்டதுமே பெத்துக்கலாம் தம்பிகள தம்பிகள தம்பிகள விளையாடி பாப்போம் செல்லம் நீச்சலம் நீச்சலம் நீச்சலம் விளையாடி பாப்போம் செல்லம் நீச்சலம் நீச்சலம் நீச்சலம் அச்சாரம் போட்ட பின்ன அச்சம் எதுக்கு பரிசம் போட்டதுமே பெத்துக்கலாம் தம்பிகள தம்பிகள தம்பிகள விளையாடி பாப்போம் செல்லம் நீச்சலம் நீச்சலம் நீச்சலம் அச்சாரம் போட்ட பின்ன அச்சம் எதுக்கு பரிசம் போட்டதுமே பெத்துக்கலாம் தம்பிகள தம்பிகள தம்பிகள அஞ்சாமல் என் மேல கை போடு செல்லம்.